శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశిగాజ నమః శ్రీమదే శ్రీరంగరామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమదే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నియమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవదేవ శిఖారాజ మహాదేశిగాజ నమః శ్రీమదేవ గడభూషణ మహాదేశిగాజ నమః శ్రీతరంగమగణంజనీ హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అదన్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి శ్రీరందుదోప్పులు తిరువేంకటముడయాన్ పారందొన్న పడమొழియుల్ ஓருன்றுதானேயமையாதோ காரணியில் வாழ்வார்க்கு வானீரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே ஹேமாந்த மகாதேசிகாய நமஹ. அத்யத்புதமான தயாசதகம் ஸ்லோகங்களை நாம் சுவாமி தேசிகன் வாயிலாக யதாசக்தி அனுபவிச்சுருக்கோம். ரொம்ப பரிசிரமப்பட்டு எம்பெருமானுடைய தயை என்ற குணத்துக்கு ஒரு 100 ஸ்லோகத்துக்கு மேல் சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்க. அதாவது கீழ்ப்பாசுரங்களாலே எம்பெருமான் குரு பங்கத்தையை நமஸ்காரம் பண்ணி, ததானந்தரம் பிராட்டி மார்களையும் சேவித்து, அடுத்து தயை வந்து நான் நமஸ்கரிக்க போறேன், தயையாகிய அந்த தயாதேவிக்கு நான் பாத்திரபூதராக போறேன் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 10வது ஸ்லோகமானது கீழ்வரும் ஸ்லோகங்களுக்கு உபோத்காதமா அமைஞ்சிருக்கு. இதோட ஒரு தசரத்தை முடிக்கிறார் சுவாமி தேசிகன். என்னன்னா, அகிஞ்சனிதிம் சூதிம் அபவர்கஸ்திரிவர்கோ அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அபீஷ்டௌமி நிரஞ்சனாம் நிரஞ்சனாம் அபீஷ்டௌமி நிரஞ்சனாம் அஞ்சனாதீஸ்வரதயாம் அவனுடைய தயையாலே அபவர்ககா ஸ்ரீவர்கயோகோ அகிஞ்சன நிதிம் அப்படின்னு கீழே ஸ்லோகத்தை வாசிச்சா தெரியுது நமக்கு. அகிஞ்சன நிதிம் அப்படின்னு போட்டிருக்கா. அதாவது பரம ஏழ சுவாமி இவனுக்கு எந்த ஒரு கை முதலும் இல்லை, பகு பிரயத்தனம் பண்றான், கிஞ்சி தப்பி தனம் தசகதே நாஸ்தி, அவங்ககிட்ட கொஞ்சம் கூட தனம் இல்லை, ஏதோ ரொம்ப குடும்பத்திலே கஷ்டம், சம்சாரத்திலே கஷ்டம். எத்தகைய கை முதலும் இல்லாத ஏழை ஏதலனா இருக்கக்கூடியதான அவனுக்கு நிதியாக விளங்குபவள் இந்த தயை என்ற தயாதேவியானவள்னு சொல்ற. உபோத்காதமா அமையிறது நமக்கு. நானாவித புருஷார்த்தங்களையும் ஆஸ்திகாலுக்கு அனுகிரகம் பண்ணி ரட்சிப்பவள்னு தெரிகிறது. இவள் சிறிதும் மாசு இல்லாதவள். அதாவது ஹேயப்பிரத்தனீகத்துவம் இந்த தயாதேவிக்கும் உண்டுன்னு சாய்க்கிறார். அடுத்து இவள் வந்து யாருக்கு பிராட்டினா சீனிவாசனுக்கு, சீனிவாசன் குணத்துக்கு குணமா வந்துருக்கு. அப்போ தயைக்கு நிர்வாகன் சீனிவாசன் தெரிஞ்சிடும், அவனுடைய தயையும் நமக்கு வேணும். அதனாலே பல வகையிலுமே இந்த தயையும் சீனிவாசனையும் துதிக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அகிஞ்சனிதிம் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஒன்றும் அறிவொன்றில்லாத ஒருவலை கோபாலர்தங்கள் கண்டுகால் மாறுமா போலே கண்ணு இருந்தானை கண்டு நண்டும் கிரி செய்து போனான் நாராஜனன் செய்த தீமை என்றபடி, இந்த இடத்துல ஒன்றும் அறிவொன்றில்லாத ஜீவாத்மா, நல்லது கெட்டது எதுவும் தெரியல வாளுக்கு, அது ஒன்றும் இல்லாத பேதை. எப்படி கிருஷ்ணாவதாரத்தில் இடக்கை வலக்கை தெரியாத ஆட்சிமார்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன்னுடைய தேகத்தினுடைய சம்சர்க்க ஜாதத்தை கொடுத்தாரோ, அதே போல ஏழைகளுக்கு இவன் அனுகிரகம் பண்ணார் இந்த தயாதேவி. எப்படி சொன்னா திருமங்கமன்னன் சொன்னா போல, கதியேல் இல்லை நின் அருளல்ல தனக்கு நிதியே திருநீர்மலை நித்திலத்துவத்தேன்னு சாதிச்சார். திருவரங்கம் பாசுரத்தை சொல்லும் போது, ஏழையாதலம் கீழ்மகதன்னாது இறங்கி மற்றவர் கிண்ணறல் சுரந்து மாடமான் வடநோக்கி உந்தோழி உம்பியம்பியன் தொழிந்திலை உகந்து அப்படின்னு சாச்சர். அதனாலே இவனது தாளை, இந்த தேவியினுடைய தாளை சரணமடைந்தார்க்கு யாருக்கும் எதுவும் இல்லை என்று சொல்ல முடியாதபடி எல்லாம் அவர்களுக்கு அனுகிரகிவிழா இந்த பரமநிதியாய் இருக்காளிவோ, இந்த தயாதேவியானால் பரமநிதியாய் இருக்கா அப்படின்னு. அதாவது எம்பெருமான் வந்து நானாவித புருஷார்த்தங்களை கொடுப்பவன் எம்பெருமான், அவனுக்கு அணுகதையா அந்த தயாதேவி இருக்கானது காட்டுறார். அடுத்து என்னன்னா, கீழே இந்த தசகத்தாலே ஒன்பது ஸ்தோகங்களாலே குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணிட்டு இந்த பத்தாவது தயாதேவியினுடைய ஸ்துதி ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை மாத்திரம் அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்கஸ்திருவர்கயோகோ அஞ்சனாதீஸ்வர தயாம் அபீட்டோமி நிரஞ்சனம் என்ற ஸ்லோகத்தாலே கீழ்வரும் நூறு ஸ்லோகங்களுக்கும் இது உபோத்காதமா அமையிறதுன்னு பெரிய வியாக்கியானம் பண்ணிருக்கான் நமக்கு. ஆகிஞ்சன்யம், எனக்கு ஒன்னும் தெரியாது சுவாமி, நல்லது கெட்டது தெரியாது, எப்படி பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணோன்னு தெரியாது, எப்படி பெரிவாட்ட நடக்கணும்னு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி. ஆகிஞ்சன்யம் ஜாஸ்தி என்னிடத்துல இருக்குன்னு யாரு சொல்றாளோ, எனக்கு கதியேல் இல்லை அப்பா, நீ என்ன ரக்ஷி, நீ அருளல்ல தனக்கு நிதிய திருநீர்மலை, ஆருளரை கலைகணம்மா அரங்கமா நகருளானே என்று யார் பிரார்த்திக்கிறாளோ, அப்படிப்பட்ட ஏழையாகிய அந்த கீழ்மகன்களுக்கெல்லாம், கீழ்மகன்னா ஜாதியிலே இல்லை ஞானத்திலேயும் அனுஷ்டானத்திலேயும் யார் நமக்கெல்லாம் கீழே இருக்காளோ, அவ வந்து எப்ப என்ன ரக்ஷின்னு கைகூப்பும் போது அவளுக்கு எல்லாமாய் தானே இருந்து தயாதேவி அனுகிரகம் பண்றாள் அப்படின்ற இந்த ஸ்லோகத்திலே காட்டர். அகிஞ்சனிதிம் சூதிம், அவளுடைய சகல அபீஷ்டங்களும் இச்சைகளும் சபலமாறுது, அவளுக்கு தலை கட்டி போறது, நிதி இல்லாதவளுக்கு நிதியா இருக்காள் அப்படின்னு. நிதினா என்ன சுவாமின்னா, பெரிய தங்க சுரங்கம் இருக்கு, உள்ள இறங்கி வெட்டி வெட்டி எடுக்கணும், அப்புறம் அதை சுத்தம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் தங்கம் கிடைக்கும். ரீதி இங்க இல்ல. ஏ தயாதேவியே, எனக்கு ஒன்னும் தெரியாது, நவனவன் ரெண்டு கைகளை கூப்பி சரணம் சரணமாகும் திறதாரடைந்தார்க்கெல்லாம் என்று சுவாமி நம்மாழ்வா சாதிச்சபடி எவனொருவன் தயாதேவியினுடைய சரணங்களை துதிக்கிறானோ அவனுக்கு நான் அகிஞ்சனன் யார் சொல்றானோ, அவனுக்கு நானாவித புருஷார்த்தங்களையும் அளிக்கக்கூடியவள் அப்படின்னு. இதுல முதல்ல வந்து தர்ம அர்த்த காம அப்புறம் மோக்ஷம்னு தான் சாஸ்திரம் சொல்றது. அபவர்க ஸ்திருவர்க்க யோகோன்னு அபவர்க்கமான மோக்ஷத்தை வந்து முதல்ல தேசிகனிங்க அந்த பதத்தை எடுத்திருக்க. தயாதேவியினுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா இல்லைன்னு கேட்கறான். இப்ப வந்து நான் வந்து தர்மத்தை சொல்லி அதுக்கு அர்த்தத்தை சொல்லி காமத்தை கொடுத்து தது அனந்தரம் காமன்னு என்ன அபிஷ்டமோ தது அனந்தரம் நான் மோட்சம் கொடுக்க வேண்டியது தயாதேவி கிட்ட அந்த ரூட்டு கிடையாது. என்ன கேட்டான் சுவாமி, எனக்கு ஒண்ணு இல்லை கொடுன்னா உனக்கு என்ன, இந்த ஜீவாத்மாக்கு ரட்சிப்பதற்கு எது வேண்டும்னா மோட்சம் தானே வேண்டும், அதனால எது நீ ஃபைனல் டெஸ்டினியோ அதை முதல்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். பிரசூதியம் அபவர்கஸ்திருவர்கயோஹோ, அதை நான் முதலுக்கு சிறந்ததான மோட்சத்தை அழிப்பவளாக இந்த தயாதேவி இருக்கா. நானாவித புருஷார்த்தங்களை அழிப்பவள்னு சொன்னோம், க்ஷேமமாகிய மோக்ஷத்தை முதலிலே சொன்னது ஒரு சிறந்த பலத்தையே நம்மள வாழி சின்னவாளுக்கு அளிக்கக்கூடியது என்பதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இல்லையா. இப்போ ஒரு குழந்தை ஏதோ விஷயம் கேட்கறது அப்பா கிட்ட கேட்டு உடனே அப்பா வந்து என்ன சொல்றார், இது செஞ்சா அதை வாங்கி தரேன் சொல்றது. ஆனா அந்த குழந்தை கேட்கும் போது அந்த குழந்தையோட இஷ்டத்துக்கு தகுந்தபடி அந்த வஸ்து வாங்கி கொடுத்துட்டாக்கா என்ன ஒரு சந்தோஷப்படுமோ, அந்த சந்தோஷத்தை பார்த்து அந்த பிதாவும் சந்தோஷிப்பானோ, அதே போல தயாதேவியானவள் எனக்கு வந்து இது வாங்கி கொடுன்னு நம்ம கேட்கிறோம், ஏழை ஏதாவது கீழ்மகனா இருந்து கதியல் இல்லையமா நீதான் எனக்கு அருள வேண்டும் என்று கேட்கும் போது நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அந்த அனுகிரகத்தாலே நாம் சந்தோஷிக்கிறோம், நம் சந்தோஷத்தை பார்த்து அந்த பிராட்டியும் சந்தோஷப்படுறா. அதனால என்ன கேட்டா அப்படி சொன்னா அப்படின்னாக்கா, எது ரொம்ப ஃபைனல் டெஸ்டினியான புருஷார்த்தமோ இந்த ஜீவாத்மாவுக்கு அபவர்க்கமா இருக்கிற அந்த மோக்ஷத்தையே நான் முதலிலே கொடுக்கிறேன், அந்த மோக்ஷத்தை கொடுக்கிறான்ட்டு தேசிய நீங்க சாய்க்கிற. அதனால சொன்னார் அபவர்க்க ஸ்திரிவர்க்கயோஹோ அப்படின்னு சிறந்ததான மோட்சத்தை கேட்ட மாத்திரத்தில் அளிக்கக்கூடியவள் அப்படின்னு அப்பேற்பட்ட தயாதேவியை அகம்ஸ்மராமி அகம் பஜே அப்படின்னு தேசிகனிங்க காட்டுற தயாதேவியை காட்டுறீங்க. அஞ்சனாத்ரீஸ்வரம் தயாம் அடுத்த பதம் போட்டார். சொன்னார் அஞ்சனவண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை அஞ்சனமாட்டி மலைகள் தோறும் தெரியாமே கஞ்சனை காய்ந்த காலடிதோப கண்டின் பின் எஞ்சய பிள்ளையை போக்கிறேன் எல்லே பாவமேனு பெரியாழ்வாசாய்த்து அஞ்சனவண்ணன் சொன்னார். அந்த மலையே வந்து அஞ்சனமா மலை போலே அப்படின்னு சொல்றா பெரியவா. தெய்வ புள்ளேறி வந்தான்னு சொல்லு. அஞ்சனமா மலையாயி மொப்பர் அப்படின்னு ஒரு பாசுரம். அஞ்சனமும் காயாவும் அணையமேனி அடியவர்க்கு மெய்யனே அயந்து வாழும் அப்படின்னு தெய்வநாயகன் விஷயமாக சுவாமி தேசிகன் அந்த பாசுரங்களிலே நமக்கு வந்து எடுத்தாள்ற. அதனால அஞ்சனாத்ரீஸ்வரதயாம். அஞ்சனைன்னா கொஞ்சம் கருப்பான வஸ்துன்னு கூட சொல்லலாம், கையில ஒட்டிக்கிற வஸ்துன்னு சொல்ல பெரியா சொல்லுவா. அப்பேற்பட்ட அந்த இவள் இந்த தயாதேவி எப்படி இருக்கானா, இங்க அவள் மட்டும் சொல்லாமல் பர்த்தாவினுடைய பெயரையும் சேர்த்து சொன்னபடிங்க. அஞ்சனம் என்பது மலையின் திருநாமம். அஞ்சனாதேவியானவள் இந்த ஹனுமானுடைய திருத்தாயாரானவள். தபஸ் பண்ணி ஆஞ்சநேயனை புத்திரனாக பெற்ற திவ்ய கஷேத்திரம் அப்படின்ட்டு இங்க அஞ்சனாத்ரிக்கு வேங்கடாச்சல மகாத்மத்திலே விஷயம் எடுத்து பெரியவா எழுதியிருக்கான். அதனாலே அந்த எம்பெருமான் அப்பேற்பட்ட அஞ்சன திருமேனி உடையவன் அஞ்சனாத்ரியிலே வந்து எழுந்தொள்ளிருக்கிறபடியாலே திருவேங்கடமும் அவனது நிறம் பெற்று அஞ்சனமா மலையாகின்றது என்பதானது வியாக்கியானம். இங்க அஞ்சனம்னா தொட்ட ஒன்னே கையில வந்து ஒட்டிக்கும், அந்த மாதிரி தன்மை அதுக்கு உண்டு, கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. அம்மலையில என்ன பண்ண இருக்கக்கூடியதான தயையும் கண்டவுடனே நம்மை பற்றி கொள்றதுன்னா அந்த மலை மேல யார் தயாதேவி இருக்கா. சீனிவாசன் மேல ஆரோபித்த குணங்களான தயை என்ற குணங்கள், அந்த தயாதேவி நம்மளை போய் பார்த்த உடனே நம்ம கிட்ட வந்து ஒட்டின்றா சாமினா என்ன அர்த்தம்னா, அவளுடைய பரிபூர்ணமான தயைக்கு இந்த ஜீவாத்மாக்கள் பாத்திர பூதராகரா, இவா கேட்டதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும்படி அந்த தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்றதாரு அந்த அர்த்தம். அதுதான் சொன்னார் அஞ்சனாத்ரீஸ்வர தயாம். அஞ்சனாதீஸ்வர அவருடைய தயை நமக்கு கிடைச்சி போறது, நம்மை பற்றி கொள்கிறாள் அந்த தாயார் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. அடுத்து என்னன்னா அபீஷ்டோமி, ஒன்னு ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த பெருமாளை வந்து ஸ்தோத்திரம் பண்ண அந்த தயாதேவி ரொம்ப சந்துஷ்டி ஆறாளாம். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணா பெருமாளே ரொம்ப வந்து சிதி ஸ்தோத்த ஸ்தவப்பிரியகான்னு சொன்னாட்டில் பெருமாளுக்கு சந்தோஷம். தாயாருக்கு எதுல சந்தோஷம்னா பெருமாளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா தாயாருக்கு சந்தோஷம் இல்லையா. அதனால் அவனுடைய தயையை பலவிதமாக நான் போற்றி துதிக்கிறேன்னு சொல்றேன் சுவாமி தேசிகன். தயைனா என்ன சுவாமி, தயைனா ஒரு குணம் அது இல்லையா. அந்த குணமுடைவனை துதிக்க வேண்டும்னாக்க அவனிடத்திலே உள்ள குணங்களை முதல்ல சொல்லணும். அப்போ தயை என்பவளை துதிக்க வேண்டுமானால் தயை வேண்டாத்தது குணி ஆகிறாள், குணகுணின யோகம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. அவள் குணி ஆயிடுறா அந்த இடத்துல. அதனால தயையின் குணங்களானது இவ்வளவுதான் என்று நிர்திஷ்டமா சொல்ல முடியாது. இவள் வந்து எனக்கு 100,000 தான் கொடுப்பா, 10,00,000 தான் கொடுப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா கோடி கோடியா கோடி எண்ண முடியாத அளவுக்கு செல்வத்தையும் இந்த தேகத்துக்கு சகல ஆரோக்கியத்தையும் இந்த ஆத்மாவுக்கு ரொம்ப புருஷார்த்தமான மோட்சத்தையும் இவள் கொடுக்கக்கூடியவள். அதனாலே சுவாமி தேசிகன் சாய்ச்சர் தயை என்ற குணங்கள் குணமானது கணக்கில் அடங்குவ மாதிரி தெரியல. அதனால பல ஆகாரங்களினாலே நான் இந்த தயையை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றேன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அஞ்சனாதீஸ்வரதயாம் நிரஞ்சனம். நிரஞ்சனாம்னு சொன்னான், நிர் அஞ்சனாம். அதாவது என்ன சொன்ன, எப்படி சொன்னாக்கா மாசு இல்லாதவள்னு அர்த்தம் வந்துடல. மாசுனா என்ன சொல்லுவோம், ஒரு அப்ப அழுக்கு ஒரு தோஷம் அதுல இருக்குமா அப்படின்னு கேட்டா எந்த தோஷமும் இல்லை. அதுல அப்பேற்பட்டதான விஷயத்தை உடையவள் இந்த நிரஞ்சனாம். சில சமயத்துல எம்பெருமான கூட தோஷம் சொல்லிடுவா. எப்படின்னா எம்பெருமான் தண்டதரனா இருக்கான், வாலியை மறைஞ்சிருந்து கொண்டான் தான் ராமாவதாரத்தை இன்னி வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை ஒரு தோஷமா சொன்னா எம்பெருமான் சமாதானம் சொல்லிட்டார். இருந்தாலும் அது தோஷமா எல்லாருக்கும் தெரியுது கண்ணுக்கு. அதனாலே எம்பெருமானுக்கும் ஒரு கால் ஒரு கற்பனையிலாவது மாசு இருக்கலாம்னு சொல்றா சில பேர். ஆனா இந்த தயாதேவிக்கு அது வந்து இந்த மாசு இல்லாதவளா இவ இருக்கா, கொஞ்சம் கூட தோஷ ரகித ஸ்திரீ அப்படி இருக்கா இவ இல்லையா. எம்பெருமானுக்கு தோஷம் கிடையாது, அதனால சொன்ன அமலனாதி வீரான் அடியான் கென்ன ஆட்படுத்த திருமலன் விண்ண வருகோன் விரையார் பொழில்வேங்கடவன் அப்படின்னு திருப்பனார் முதல் பாசுரத்தில் அமலன் அப்படின்னா என்ன நிர்தோஷகன் அர்த்தம் இல்லையா. அப்பேற்பட்டதானவனுடைய பிராட்டியா இருக்கக்கூடிய தயை இருக்கே, இது என்ன சொல்ல இவள் பேலே ஒரு தோஷம் கற்பிக்க முடியுமா சுவாமின்னா முடியாது. என்ன சொன்னா நிரஞ்சனனுடைய பத்னியாகையாலே இவள் நிரஞ்சனை ஆகிறாள். அதனாலே எப்படின்னு சொன்னாக்கா அஞ்சனம்னா மோகனாஞ்சனத்தையும் சொல்லலாம். இந்நேரத்தில் மோகனமாகிய மோகாஞ்சனத்திலிருந்து விடுபட்டவள் இவள். இவளுக்கு மோகம் எதுன்னா ஆச்சிதால் ரட்சிப்பது மட்டுமே மோகமாயிருக்கு. அதனாலே இவள் நிரஞ்சனையா இருக்கா, நிரஞ்சனை அப்படின்னு இருக்காயோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹேய பிரத்தனிகத்துவம், பெருமாளுக்கு என்ன சொன்னா பெருமாள் மேலே யாரும் தோஷம் கல்விக்க முடியாது, அது பரபிரம்மம், அது சகல் லோகத்துக்கும் ரட்சகன், அவன் பேலே தோஷம் சொல்றமா சொல்லிட்டு போறான். வஸ்துதகா எம்பெருமாளை அந்த தோஷம் இல்லைன்னு ஆழ்வாராதிகளும் சாஸ்திரமும் சொல்றது நமக்கு. அதுதான் சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் போது ஹேய பிரத்தனீகத்வம்னு சொல்லுவான். இழப்பம் இல்லாத ஒரு வஸ்து எம்பெருமான்னா சர்வம் போக்கியமா இருக்கும் வஸ்துன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த குண ஆகாரமானது இந்த தயாதேவியினிடத்திலே இருக்கு, இவளுக்கும் ஹேய பிரத்தனீகத்வம் பொருந்தும் எனப்பட்டதுன்னு வியாக்கியானம் பண்றாங்க. அதனால சொன்னார் நிரஞ்சனாம் அப்படின்னு போட்டேன் இந்த இடத்துல. அதனாலே அமலனாதிபிரான் சொல்லும் போது நிர்தோஷகன் எம்பெருமான காட்டப்படுத்தலாம். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படத்து விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணுழுகள் ஒக்கின்றதேன்னு சொன்னது இல்லையா. அப்ப அமலத்துவம் சொல்லும் போது யார் வேல் அமலத்துவம்னா பெருமாள் வேல் அமலத்துவம் இருக்கு. அவன் வந்து அதாவது நிர்தோஷகனா இருக்கான். எம்பெருமான் உள்ள யார் இருக்கான்னா பிராட்டி இருக்கா. தயா தயா குணம் எம்பெருமானுக்கு இருக்கும் போது அவ ரெண்டு பேருமே பரஸ்பரம் வந்து தோஷம் இல்லாதவாதான், தோஷ ரகிதாலா தானே இருக்கா, மாசு இல்லாதவளா தானே இருக்கா. அதனால இவளுக்கும் ஹேய பிரத்தனீகத்வமானது ஆரோபிச்சின் இருக்கிறதுனால இவளும் தோஷமற்றவள். அப்பேற்பட்டதான அந்த தயை என்ற தேவியை நான் முதலே துதிக்கிறேன்னு சொன்னேன் சுவாமி தேசிகன். அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்கஸ்திருவர்கோ அஞ்சனாத்தீஸ்வரதயாம் அபீஷ்டௌமி நிரஞ்சனாம் அப்படின்னு குரு பரம்பரைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த மூணு பிராட்டியும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு திரும்பி பெருமாளைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தது அனந்தரம் தயையை பற்றி பேச ஆரம்பிச்ச ஆச்சாரியன் இந்த அகிஞ்சன நிதிம் சூதிம் ஸ்லோகத்தினாலே தயைக்கு உபோத்காதமாக இந்த ஸ்லோகத்தை முதலிலே வந்து பல வகையிலும் இந்த தயாதேவி நான் ஸ்தோத்திரம் பண்ணேன்னு முதல்ல இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு சுவாமி தேசிகன் சாகித்தார் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.